إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أما بعد عن بعد شهودر شهودر هلي نعم ஒரு முஸ்லிமுடைய ஈமான் அவனுடைய அகீதா எப்படி அமைய வேண்டும் அதை பற்றிய சுருக்கமான விளக்கத்தை தற்போது பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லிம் அவனை பொறுத்த மட்டில் அவனுடைய நம்பிக்கை ஈமான் அவன் நம்பக்கூடிய விடயங்கள் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். குர்ஆனிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலிருந்தும் அவனுடைய நம்பிக்கையை எடுத்து நடப்பவன்தான் உண்மையான முஸ்லீம். அவனுக்குத்தான் அஹலு சுன்னா வல் ஜமாஅ என்று கூறப்படக்கூடியவர். அதற்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை பொறுத்த மட்டில் உண்மையான நம்பிக்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், நாம் இன்று பார்க்கின்றோம் இஸ்லாத்தின் பேரால் பல கூட்டங்கள் பிரிந்திருக்கின்றார்கள், வழி தவறி போயிருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக அதிலே நம்பிக்கை கோட்பாடு சம்பந்தமாக பலவிதமான கருத்துக்களை கொண்டு பலர்கள் வழி தவறி போயிருந்தார்கள். ஆனால் சுத்தமான இஸ்லாமிய கோட்பாடு, நம்பிக்கை கோட்பாடு, இது ஒரு மனிதனை சூர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய விசேஷத்துவங்கள் என்ன என்று நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இஸ்லாத்துடைய இந்த சுத்தமான அகீதா அல்லது நம்பிக்கை கோட்பாட்டை பொறுத்த மட்டில் இவைகள் கூடுதல் குறைவு செய்ய முடியாது, காலத்தின் காரணமாக மாறக்கூடியவைகள் அல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் இவருடைய காலத்திலே அந்த நம்பிக்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க வேண்டும். உலகம் அழியும் வரைக்கும் அதிலே கூடுதல் குறைவுதல் வர முடியாது, அதில் யாருக்கும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதுதான் அதனில் இருக்கக்கூடிய விசேஷத்துவம். இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இந்த நம்பிக்கை கோட்பாடு இருக்க வேண்டும். இதிலே ஒரு நாளும் மாற்றங்கள் வர முடியாது, காலத்துக்கு ஏற்ப இவைகள் மாற மாட்டாது என்று ஒரு மனிதன் இதனுடைய விசேஷத்துவத்தை அறிந்தான் என்றால் அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும். எனவே இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரங்கள் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை கோட்பாடு இருக்கின்றதே, இந்த நம்பிக்கையை பொறுத்த மட்டில் ஒரு நாளும் அது மாறமாட்டாது. ஏன்? காரணம், இது குர்ஆனின் மூலமாக எடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், அதே போன்று அதை நாங்கள் தான் பாதுகாக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழியை, அவர்களுடைய பொன்மொழிகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் எந்த செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய மனோ உச்சைக்கேற்ப பேச மாட்டார்கள், இன் ஹுவ இல்லா வஹயுன் யூஹா, அது இறைவனுடைய வகையாகவே ஒழிய அவர்கள் மார்க்க சம்பந்தமான பேச்சுக்கள் இருக்க வகையாகவே ஒழிய இருக்க மாட்டாது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அந்த குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் எந்த ஒரு குறைவு கூடுதல் வரமாட்டாது. எனவே ஒரு மூமினுடைய நம்பிக்கை கோட்பாடுகளிலையும் கூடுதல் குறைவு ஏற்பட மாட்டாது. அடுத்ததாக ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கோட்பாட்டை பொறுத்த மட்டில் இதில் இருக்கக்கூடிய விசேஷத்துவம் என்னவென்றால், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக அவன் அடிபணிவது, அவர்கள் எதை சொன்னாலும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது, இதுதான் அடிப்படை கோட்பாடுகளில் உள்ள விசேஷத்துவம். அதற்காக வேண்டித்தான் எமக்கு முஸ்லீம் என்ற பெயர் கூட்டப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவல்லதி சம்மாக்கும், அதாவது முஸ்லிமீன் என்ற முஸ்லீம் என்ற பெயரை எங்களுக்கு சூட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லீம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக அடிபணுகின்றோம், அவர்கள் இந்த விடயத்தில் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அவைகளை நாம் கண்ணால் காணாவிட்டாலும் சரி, கண்ணால் காணாதவைகளை நம்புவதை, மறைவானவற்றை நம்புவதுதான் ஒரு மூமினுடைய பண்பு என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். தாலிக்கல் கிதாப், இந்த வேதம் இருக்கின்றதே, லாரை பஃபீஹி, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு இதிலே நேரான வழி இருக்கின்றது. அல்லதீனையும் மினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள். குர்ஆன் இறங்குவதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ நாங்கள் பார்க்காதவர்கள், அவர்கள் கூறிய எத்தனையோ மறைவான விடயங்களை நாங்கள் பார்க்காமல் நம்புகின்றோம் என்றால் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்கள் நாம். அடுத்ததாக ஒரு மூமினுடைய அவனுடைய ஈமானிய அம்சங்களை, கோட்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது அது சீரான இயற்கை தன்மைக்கும் அதே போன்று மாசற்ற புத்திக்கும் அவைகள் நேர்படக்கூடியதாக இருக்கின்றது. சில விடயங்கள் சிலர்கள் மறுத்தார்கள் என்றால் அவர்களுடைய சூழலின் காரணமாக அவர்களுடைய புத்தி மாசடைந்து விட்டது. ஆனால் மாசடையாத புத்தி இருக்கின்றதே இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை கோட்பாடை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலேயும் விசேடமாக அல்லாஹ் இருக்கின்றான், அவன்தான் வணங்குவதற்கு தகுதி என்பதை ஒரு சீரான புத்தியுள்ள ஒரு மனிதன் கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்ததாக இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை பொறுத்தமட்டில் அவைகள் முன்னுக்கு பின் முரணாக எந்த ஒன்றும் இல்லை. அவைகள் அனைத்து காலங்களுக்கும் அனைத்து நேரங்களுக்கும் அனைத்து நிலைமைகளுக்கும் பொதுவானவை. இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த இஸ்லாமிய கோட்பாட்டுடைய விசேஷத்துவங்களை நாம் பார்க்கலாம். இதனால்தான் இஸ்லாம் கூட என்ன சொல்கின்றது, அதாவது உங்களுக்கு பிரயோஜனமான அறிவுகளை படியுங்கள், மார்க்கத்தை படிப்பது போன்று உலக கல்விகளையும் படியுங்கள், உலகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அனைத்து விடயங்களையும் படியுங்கள் என்பதாக எங்களுக்கு தூண்டிக்கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வை தந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை கோட்பாடு அடிப்படையாக 6 விடயங்களை அவன் நம்பித்தான் ஆக வேண்டும். அதிலே முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷஹாதா என்று சொல்கின்றோம். அதிலே முதலாவது நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன, வணங்குவதற்கு தகுதியானவன், தகுதி படைத்தவன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அதாவது வணக்கத்துக்குரிய தகுதி அல்லாஹுக்கு மட்டும் தான் இருக்கின்றது, வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் சாட்சி கூறுவது. அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய இறுதி தூதர். அவருக்கு முன்னால் வந்த தூதர்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் இவர்களுடைய மார்க்கத்தின் மூலமாக மாற்றப்பட்டு விட்டது. அவர்கள் எங்களுக்கு நரகத்தை, அதாவது சொர்க்கத்தை ஆசையூட்டக்கூடியவர்களாகவும் நரகத்தை விட்டும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் எங்களுக்கு வந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு கூறிய அனைத்தையும் நாங்கள் உண்மைப்படுத்துவது, அவர்கள் ஏவிய ஏவல்களை எடுத்து நடப்பது, விளக்கிய விளக்கல்களை தவிர்ந்து நடப்பது, அவர்கள் கூறிய பிரகாரம் அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹு தாலாவுக்கு முற்று முழுதாக வழிபடுவது என்பதுதான் இந்த ஷஹாதாவுடைய அடிப்படை விட. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களை பொறுத்த மட்டில் முதலாவதாக நாங்கள் அல்லாஹை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும். உறுதியான எங்களுடைய ஈமான், எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் இருக்கின்றான். இந்த வானத்துடைய நாம் மேற்சொன்னது போன்று இந்த வானத்தை பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய படைப்புகளை நாங்கள் வைத்து பார்க்கும்போது அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான். இவைகளை திட்டமிட்டு செய்யக்கூடியவன் அவன்தான். எனவே வணங்குவதற்கு தகுதியானவன், அவனுக்கு யாரும் உதவியாக இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன்தான் அனைத்து விதமான வணக்கங்களுக்கும் தகுதியானவன். காரணம், அவன் இவைகளை படைத்திருக்கின்றான், இவைகளை பரிமாளித்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் இந்த அதாவது உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாத்திரம்தான். நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா கொடுத்த அடிப்படை இல்லாமல் யாருக்கும் ஒன்றையும் உருவாக்க முடியாது. மனிதன் என்று உருவாக்கி கொண்டிருக்கின்றான், பல விடயங்களை அவன் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றான், பல பொருட்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அதனுடைய மூலப்பொருளை அல்லாஹு தாலா கொடுக்காமல் அவனால் செய்ய முடியாது. உலகத்திலே அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ்வுடைய மூலப்பொருள் இல்லாமல் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. எனவே அவன்தான் அந்த புகழுக்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கூறுகின்றான். எனவே அல்லாஹு தாலாவை பற்றி உறுதியான ஈமான், அவனை நம்பிக்கை, அவன் இருக்கின்றான், அவன் வணங்குவதற்கு தகுதி அவன்தான் என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள், அவைகள் சிறந்தது, அவைகள் உயர்வானது, அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை, அவனுடைய வர்ணனைகள், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகளுக்கு நிகரான பண்புகள் உலகத்தில் யாரிடத்தும் இல்லை, அவனை போன்று யாரும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ரப்பு சமாவாத்தி வல் அர், இந்த உலக வானம் பூமி இவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ரப்பு, படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான். ஃபஅபுதுஹு, அவனை நீங்கள் வணங்குங்கள். ஒஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அதிலே வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நீங்கள் பொறுமையாயிருங்கள். ஹல் தஅலமு லஹு சமியா, அவனுக்கு நிகரான ஒருவனை நீங்கள் பார்ப்பீர்களா, உங்களுக்கு கிடைக்குமா? நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அல்லாஹுக்கு நிகரான ஒருவனை அல்லாஹ் படைப்பது போன்று ஒன்றும் இல்லாமல் இருந்ததிலிருந்து ஒரு மனிதனையோ மற்ற பொருள்களையோ படைக்கின்றானே, இப்படி படைக்கக்கூடிய ஒருவனை உலகத்தில் யாருக்காவது காட்ட முடியும் என்றால், அவனை வணங்க முஸ்லீம்களாகிய நாங்கள் தயார். ஏன்? காரணம், அவனை அல்லாஹுவை போல் உருவாக்கக்கூடிய ஒருவனை உலகத்தில் யாரையும் உங்களால், அதாவது இதற்கு பின்னாலோ இதற்கு முன்னாலோ காட்ட முடியாது. எனவே அவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதி. அவனுடைய பெயர்கள் உயர்வானது, அவனுடைய பண்புகள் உயர்வானது. அவனுடைய பண்புகளையோ பெயர்களையோ நாம் எந்த ஒரு திரிஃபும் இல்லாமல், அவைகளுடைய அர்த்தங்களை நாங்கள் வீணாக்காமல், அதுக்கு உருவம் கற்பிக்காமல், அதுக்கு முறை கற்பிக்காமல் நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா அவனை பற்றி என்ன கூறுகின்றான்? அவனுக்கு கை இருப்பதாக, அவனுக்கு கால் இருப்பதாக, இப்படியாக அவனுடைய, அதாவது அவனுக்கு கண் இருப்பதாக, அவன் சிரிப்பதாக, அவன் இப்படியாக அவனுடைய வர்ணனைகளை பற்றி அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹீஹான ஹதீஸ்களை கூறுகின்றார்கள் என்றால், அவைகளை நாங்கள் பூர்ணமாக நம்ப வேண்டும். அவைகளுக்கு நாம் எங்கள் மூலமாக வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை கொடுக்கக்கூடாது என்றாலும், அவைகளை நாங்கள் நம்ப வேண்டும். காணாமல் அவைகளை நம்புகின்றோம் தானே, அதுதான் உண்மையான ஈமானாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அடிப்படைகளை வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.